புத்தகத்தின் தலைப்பு 40 லெந்து நாட்களுக்கான தியானங்கள் பாகம் 2. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சகோதரி கிளாடிஸ் சுகந்தி ஹாசலிட் என்பவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிடுபவர்கள் அனுதினமன்னா மற்றும் பைபிள் மினிட்ஸ் குழுவினர். இந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் செய்ய விரும்பினால், PDF வடிவில் தரவிறக்கம் செய்ய விரும்பினால், www.wordofgod.in என்கிற இணையதளத்தை பார்க்கலாம். இந்த புத்தகம் பப்ளிக் டொமைனில் விடப்பட்டுள்ளது, அதாவது எந்தவித காப்புரிமைக்கும் உட்படுத்தப்படவில்லை. This book is not copyright protected. We made it available for everyone in public domain. You are free to download, print and share without any written permission from us. May God bless you.